சிருட்டி கிரமம் சிபிசி வினா அத்தங்கனம் 21. நான் உண்மையாக உள்ளது பிரமமே, தேகாதி பிரபஞ்சம் என்மென்றென்று கூறும் சுருதி சிருட்டியைக் கூறுவது யாது பற்றியனேன்? சிருட்டியைக் கூறாது பிரபஞ்சத்தின் நிஷேதத்தைப் பெற்க மத்தின்கண் கூறுமிடத்து பிரமத்தின்கண் நிஷேதிக்கப்படும் பிரபஞ்சம் வாயுவின்கண் நிஷேதிக்கப்படும் ரூபம் போல் பிரமத்திலிராது வேறிடத்திருக்கின்றதோ வென்ன மையம் உண்டாம். ஐயமின்றி பெர்கமம் அத்விதீயமென்று கூறுதற்கேயாமற் போதலின் சிருட்டியைக் கூறும் வாக்கியத்தினால் பிரபஞ்சம் பிரமத்தினின்று முண்டானதென்னும் ஞானமுள்ள போது உபாதானத்திலில்லாது காரியம் மற்றொரிடத்திற்குமென்னு மையம் நிவர்த்தியாம். ஆகவே நேதி நேதி, இதுவல்ல இதுவல்ல என்ற தொடக்கத்து வாக்கியங்களால் பிரமத்தினிடத்தும் அந்த பிரபஞ்சம் என்றென்று கூறும்போது பிரபஞ்சம் வான் தாமரை மலடி மகன் முதலியன போன்று துச்சமே அசத்தே ந விளங்கும். அதனால் அகில பிரபஞ்ச பிராந்தியற்ற அகண்ட சச்சிதானந்த பெர்ம மேகம் என்பது செவ்விதிர் பெறப்படும். அதுபற்றி சிருட்டி கூறப்படுகின்ற தென்க, இச்சிருட்டி கிரமசிருட்டி ஏகபச்சிருட்டி என விருவகைத்தாம். டோட்கிரமசிருட்டி கனிஷ்டாதிகாரியின் பொருட்டும் ஏகபச்சிருட்டி மத்திய மாதிகாரியின் பொருட்டும் கூறப்படுகின்றன. மேற்கூறப்படும் சிருட்டி கிரமசிருட்டியாம். சொப்பன உலகு மனத்தினிடத்து கிரமமின்றி யுண்டாவ போன்று தேகாதி பிரபஞ்சம் பிரமத்தினிடத்து கிரமமின்றி உண்டாகின்றதென்பது ஏகபச்சிருட்டியாம். இது திருஷ்டி சிருஷ்டிவாதம் எனப்படும். அதாவது ஞானமுண்டாகும் போதே நியமமுண்டாகின்றதென்பது. 4. கைவல்லிய நவநீதம் கு விடை சிருட்டிக் குழந்தர் அனாதியா உற்பத்தியின்றி வனுபவமான சுழத்தியுள்ள ஜீவகோடிகள் அனைத்தும் சர்வசாதாரண ஜீவர்கள் அனாதியென்று கூறப்பட்டதேனும் இனம் பற்றி பிர்கமம் அவித்தை அவ்விரண்டன் சம்பந்தம் ஈசன் அவற்றின் பேதம் என்ன மிவையும் அனாதி என்று கொள்க. ஜீவர்கள் முதலிய வாரம் சுரூபமாக வனாதி என்பதும் பிரபஞ்சம் பிரவாகமாக நீரோட்டம் போன்று அனாதி என்பதும் வேதாந்த சித்தாந்தமாம். இவற்றுள் பிரம்மம் பாரமார்த்திக சத்தாகவிருத்தலின் அத்துழிய இணையவை மித்தையாம். 1. பிரம்மம் அவித்தைக்கு அதிஷ்டானமாயிருத்தலின் அது அவித்தையினின்றும் உண்டாவதில்லை. டோட் ஈசுவராதி நான்கும் பிரம்மமின் தீச்சித்தியாமையால் பிரம்மம் அந்நான்கினின்று முண்டாவதில்லை. ஆதலால் பிரம்மம் அனாதியாம். 4. 2. பிரம்மம் நிர்விகாரமாயிருத்தலின் அதனினின்றும் அவித்தையுண்டாவதில்லை. ஈசுவராதி நான்கன் சித்தியோ அவித்தையினது சித்தியின் அதீனமாயிருத்தலின் அவற்றினின்றும் அவித்தையுண்டாவதில்லை. ஆதலால் அவித்தை அசாதியாம். 3. முதல் 4 வரை ஜீவேசுவரர்கள் கேவலம் பிரம்மத்திலிருந்தாவது கேவலம் அவித்தையிலிருந்தாவது பரஸ்பரத்தினின்றாவது சுவசித்தியின் அதீனத்தின் பேதத்தினின்றாவது உண்டாவதில்லை. அவித்யாசேதனங்களது சம்பந்தத்தின் சித்தியால் ஜீவேசுவரர்களின் சித்தியுள்ளதாகின்றது. அச்சம் பந்தம் தானும் அனாதியாயிருக்கின்றது. அதனின்றும் அவர்கள் உண்டாவதில்லை. ஆதலால் ஜீவேசுவரர்களும் அனாதியாவர். 5. பிரம்மமும் அவித்தையும் அனாதியாகலின் அவற்றின் தாதாத்மிய சம்பந்தமும் அனாதியாம். அவற்றினின்றும் அஃது உண்டாவதில்லை. ஈசுவரன் முதலிய மூன்றன் சித்தியோ சம்பந்தத்தினது சித்தியின் அதீனமாயிருக்கின்றது. ஆதலால் அவற்றினின்றும் அஃது உண்டாவதில்லை. ஆதலால் அவித்யாசேதனங்களின் சம்பந்தமும் அனாதியாம். 6. இவ்வைந்து வஸ்துக்களும் தாமே தம்மிலிருந்துண்டாகின்றன வெனக்குள்ளின் ஆத்மாசிரிய தன்னை பற்றுதலென்னன் தோஷமுண்டாகும். ஆதலால் இவ்வைந்து வஸ்துக்களும் தாம் தம்மினின்று முண்டாவதில்லை. எதனால் இவற்றிற்கு உற்பத்தி இல்லையோ அதனால் அவ்வைந்து வஸ்துக்களுக்கும் பரஸ்பரம் பேதமுண்டு, அதற்கும் உற்பத்தி பொருந்தாது. இல்வாற்றால் இவ்வாறு வஸ்துக்களுக்கும் உற்பத்தி இல்லையாகலின் இவை சுரூபமாக அனாதியாம். 26. தத்துவ விளக்கப்படலம் 27. 23. உத்தம வெளுப்புச் செம்மை யுரைத்திடு கருப்பு மாகன் சத்துவ குணத்தினோடு ரசோகுணன் தமோகு நந்தான் சுத்தமோ தமுக்கிருட்டா சொல்லுமுக்குணமோ மூன்றா யுத்துள வேணன் தம்மூள் ஒரு குணமதிக மாமி யவத்தையைப் போன்று அவ்வியக்கதத்தினிடத்து கரும வாசனைகளுடன் லீனமாயிருக்கும். அப்போது அவர்களது கர்மபரிபாகத்தை எனுசரித்தெழுகின்ற காலதத்துவம் என்னும் பெயருடைய இசுவரது சங்கற்பத்தினால் இவ்வவ்வியகிதமானது முன்னிருந்த முக்கொளசாம் யாவஸ்தை வடிவமான காரணத்தன்மையை விட்டு சத்துவ முதலிய மூன்று குணமாக வெளிப்பட்டு விளங்கும். 22. நாமரூபங்களாக வெளிப்படாத நிலையில் மாயி அவ்வியக்கம் என்று கூறப்படுகின்றது. ஈசன் சர்வ பிரபஞ்சத்தையும் படைத்து காத்தழிப்பது பற்றி அவன் காலதத்துவம் என்னும் பெயரால் கூறப்படுகின்றான் என்க. கு பிரம்மா முதலியோரின் நிமிஷம் முதல் சகலபூதங்களின் சிருட்டி திதிலயங்கட்காதாரமாயிருத்தலால் அகண்டானந்த ஆத்வய பிரம முகால சப்தத்தினார் கூறப்படுகின்றது என்பது அபரோக்ஷானுபூதி. எப்போது ஈசுவரன் ஜீவர்களுக்கு கர்ம போகங்களை தரப்பரசு முகமாகின்றாரோ அப்போது பிரளயம் உண்டாம். அப்பிரளய காலத்தில் சகல பதார்த்தங்களின் சம்ஸ்காரமும் மாயிர் தங்குவதோடு ஜீவர் களி நெஞ்சியுள்ள கர்மமும் சுக்குமமாய் மாயிரங்கும். எப்போது அம்மாயியோடு கூடிய ஈசுவரன் ஜீவர்களின் காலகன்ம பரிபாகத்தை எனுசரித்தெதிர்முகமாய் ஜீவர்களது போகத்தின் பொருட்டுலகை படைப்பேனாக என்று சங்கற்பிக்கின்றாரோ அப்போது சிருட்டி யுண்டாம். இது அந்த தூள் தன்சத்தியை இடைபெற்றுள்ள தாமிச் செந்துகள்சை கருமந்துகள் காலம் வரு வஞ்சை தெந்தப் பொருள் களுமாக்கு நினைவியரை இன்னாம் பந்தப்பட முன்போர் பல உலகங்கள் படைத்தான். காலமும் கண்மன் தானும் பரிபாக மானவாரே நாலமுண்டாக நல்ல குணத்தினைக் கலந்து நிற்கும் பாலுதன் தில்லா விந்த சத்திமான் படைத்தற்காக வேலவே எல்லா மாவோம் என்று கொண்டு சேர்ந்தது பார்த்தான் என்று பிரங்கீதை கூறுவதால் நன்கு விளங்கும். 1. கைவல்லிய நவநீதம். 24. ஒரு வழி இதுவா மித்த ஒரு வழி வேறா செல்வர் மருமவியத்தந்தானே மகத்துவமாக மந்த வருண்மக தத்து வந்தா நகங்காரமாகும் என்றும் கருவகங்கார மூன்றா காட்டிய குணமாம் என்றும் அவற்றுள் சத்துவதனம் உத்தமழம் வெண்ணிறழம் சுத்தழமாம் இரசோகுணம் மத்திமழம் செந்நிறமும் அழக்கு கலக்கழமாம் தமோகுணம் அதமழம் கருநிறமும் இருடடுமாம் இம்முழன்று தனழம் மூன்றாக தம்முள்ள திருப்பனவாயினும் அவற்றுள் ஒரு குணம் நெருஞ்சிமுள் போன்று மேற்பட்டிருக்கும். சத்துவகுணம் மேற்பட்டிருக்கும் போது இரசோகுணம் தமோதனமும் கீழ்பட்டிருக்குமெனவும் இரரோகுணம் மேற்பட்டிருக்கும் போது சத்துவகுணம் தமோகுணமும் கீழ்பட்டிருக்குமெனவும் தமோகுணம் மேற்பட்டிருக்கும் போது சத்துவகுணம் இரசோதனமும் கீழ்பட்டிருக்கும் என உணர்க. 23. சிருட்டிக் கிரமங்களுள் இத்தொரு பிரகாரமாம் மற்றொரு பிரகா ஏழமுண்டு.